உள்ள உன்னை தேடி உன்னை மறக்க முடியல லேடி. Let me ask you just one kelvi. Can you feel my love? ஒன்னும் புரியாம தான் நீ போறியே. Can you feel my love? ஒரு பதில் ஒன்னு சொல்லாம போறியே. ஒரு பேரை தேடி